ஒரு சாயம் போச்சு கிச்சு கிச்சு காம்பலுக்கு உசிர வச்சு விளையாடுறே நீ தான் வந்து கண்டு பிடிக்கணும்டா கருவாப்பையா புடிக்கிற வித்த தெரிஞ்சவ புத்தகத்தை சுமக்குற பூவ ரசிக்கிற ஆத்திச்சூடி பாடத்தை நித்தம் சொன்னவ வள்ளுவனின் மூன்றாம் பால் தேடி படிக்கிறேன் தொலைக்காட்டு பொம்மைய போல் ஒத்த இல்ல நின்னேனே ஒதுக்கப்பட்ட கல்லையவ மூலக்கல்ல ஆகிடத்தான் காதல் என்னும் ஊழி வச்சு உடைச்ச கருவாப்பையா கருவாப்பையா தெற்கே புதிச்சவ தேனெடுக்கும் நினப்புல ஓடாய் அழைக்கிறேன் திருவல மாறி உன்னை திருவி புட்டானேந்து கொடுக்கிறேன்டா புடிச்சு புட்ட கருவாப்பையா கருவாப்பையா கருவாப்பையா கருவாப்பையா குண்டு வசி மீசை குத்தி மேலுடடு காயமாச்சு கிறுக்கு பயம் பள்ளப்பட்டு கீழுடடு சாயம் போச்சு கிச்சு கிச்சு தாம்பலத்தில் Yeah.